శ్రీమతే వరాహ మహాదేశికాయ నమః. శ్రీమతే రంగరామానుజ మహాదేశికాయ నమః. శ్రీమతే వేదాంత రామానుజ మహాదేశికాయ నమః. శ్రీమతే శ్రీనివాస మహాదేశికాయ నమః. శ్రీమాన్ వెంకటనాథార్య కవితార్ క్రియతే సతి వేదాంతాచార్య వల్యోమే సన్నిధత్తా విసదా అగ్రతి అటతి యద్ భవానన్ హి కాననం కుటిర్యుగాయతే త్వామపశ్యతాం కుటిల కుంతలం శ్రీముఖం చతే జడ ఉదీక్షతాం పక్ష్మకృద్దృశానాం. గోపికా గీతத்தில் 15వ శ్లోకం ரொம்பவும் முக்கியமா வந்து எம்பெருமானுடைய திருமுடியையும், அதாவது பெருமாளுடைய கேச பாசங்கள், பெருமாளுக்கு கேசவன்னு திருநாம். கேசவன் என்ன அர்த்தம்? அழகிய கூந்தலை படைத்தவன், அழகிய திரு கேச பாசங்களை படைத்தவன். அப்படிப்பட்ட கேச பாசங்களோட கூடிய பெருமாள் எப்படி இருக்கார் அப்படின்னா, ஸ்ரீமுகஞ்சதே, பெருமாளுடைய திருமுக மண்டலம். ஸ்ரீமுகம்னா திருமுக மண்டலம். பெருமாளுடைய முகம் எப்படி எவ்வளவு அழகா இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்லோகம் தான் இந்த ஸ்லோகம். என்ன சொல்றா அப்படின்னா, பவான் அன்ஹி, அதாவது தாங்கள் பகல்ல என்ன பண்றீர் அப்படின்னா, காணனம் அட்டதி. காணனம்னா காட்டுக்கு காட்டுக்கு போற திருமா. கோல் கொண்டு வான்னு சொல்லி இந்த குழந்தைய வந்து காத்தால வந்து குடையும் செருப்பும் கூடாது, தாமோதரனை தான் அப்படின்னு சொல்லி வேடர் காணிடை கன்றின் பின் போன சிறுகுட்ட செங்கமல அடியும் விதும்பின்னு சொல்ற ரீதியில பெருமாள் அழகா காட்டுக்கு போற இந்த மாடுகள் எல்லாம் மேய்ச்சிண்டு அப்படி போகும்பொழுது துவாம பஷ்யதாம். அப்ப கார்த்தாலெல்லாம் உங்களை பார்க்க முடியாது இல்லையோ. கார்த்தால தேவர் வந்து அந்த கறவைகள் பின் சென்றுன்னு அந்த கறவைகள் கூட தானே இருக்கு, எங்களை நாங்க பார்க்கவே முடியாது. அப்படி உங்களை பார்க்காத ஒவ்வொரு க்ஷணமும் த்ருட்டிஹி யுகாயத்தே, ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு யுகம் போல ஆறுது எங்களுக்கு. எப்படிப்பட்ட நீர் அப்படின்னா, பெருமாள் எப்படி இருக்க? குட்டில குந்தலம். குட்டில குந்தலம்னா அழகா சுருண்டு இருக்கக்கூடிய கேசம், கர்லி ஹேர்னு சொல்றாலும் அப்படி சுருள் சுருளா இருக்கக்கூடிய அழகிய கேச பாசமும். தே ஸ்ரீமுகம், ஸ்ரீமுகம்னா தங்களுடைய திருமுகம். உதீக்ஷதாம் திருஷாம், பார்க்கின்றவர்களுடைய கண்களுக்கு. பக்ஷ்மகிருத்து ஜடச, அதாவது இப்படி பார்க்கிறவர்களுக்கு உங்க கண் எம கொட்டின்றே இருக்க, அதாவது ஒரு க்ஷண கண்ணனை பார்த்தா அப்படி அடுத்த க்ஷண கண்ணு மூடுறது. அந்த பிரம்மன் நிச்சயமா வந்து ஜடப்பொருள் தான். ஜடப்பொருள்னா இப்படி அழகான எம்பெருமான பார்க்கறதுக்கு கண்ணை கொடுத்தும் அதே நேரத்துல ஒரு நிமிஷம் மூட வைக்கிறானே, இமயவர்கள்னு சொல்லக்கூடியவர்களை போல எங்களுக்கு என்னைக்கும் இமைக்காத இருக்கிற, அதாவது கண்ணிமை மூடாத இருக்கக்கூடிய கண்களை கொடுக்காம மூடக்கூடிய கண்கள், ஒரு ஒரு க்ஷணம் மூடக்கூடிய கண்களை கொடுத்தது. நிச்சயமா அந்த பிரம்மா வந்து ஒரு ஜடம்தான் அப்படின்னு. அதாவது ஸ்ரீமத் ராமாயணத்துல ஒரு அழகான ஸ்லோகம், யச்ச ராமம் ந பஷ்யேத்து யம் ச ராமோ ந பஷ்யதி நிந்தித சவசே லோகே ஸ்வாத்மா தேனம் விகர்ஹதே. அதாவது யார் யார் வந்து ராமனை பார்க்காம இருக்காளோ, யச்ச ராமம் ராமன ந பஷ்யேத், அவர்கள் யார் பார்க்காம இருக்காளோ. அதே நேரத்துல ராமன் யார பார்க்காம இருக்கானோ, அதாவது இவர்கள் எம்பெருமான சேவிக்காம இருக்காளோ, அதே நேரத்துல எம்பெருமான் இவர்களை கட்டாட்சிக்காம இருக்கணும். நிந்திதா, அவர்கள் நிச்சயமா தள்ளப்பட வேண்டியவர்கள் தான், நிச்சயமா நிந்தனைக்கு உட்பட வேண்டியவர்கள் தான். நிந்தனைனா நம்மால வந்து குறை கூறப்பட வேண்டியவர்கள். என்ன குறை அப்படின்னா, இவ்வளவு அழகா இருக்கிற பெருமாளுடைய திருமேனியை பார்க்காம இருக்கே, பெருமாளுடைய திருமேனி அப்ராகிருதமானது, ரொம்ப ஜாஜ்வல்யமான குட்டில குந்தளம் ஸ்ரீமுகஞ்சதேன்னு கேசவனான எம்பெருமான் நமக்கு முன்னாடி காட்சி அளிக்க கூடியவனா இருந்தும் உங்களுக்கு எல்லாம் அவனை பார்க்கணும்னு தோணலையே அப்படின்னு சொல்லி ஸ்ரீமத் ராமாயண ஸ்லோகம் சொல்றது. அப்ப நாம பெருமாளை சேவிக்கிறது அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயமா சொல்லப்படும். இங்க எப்படி இருக்காரு எம்பெருமான்? எப்பொழுதும் பெருமாள் வந்து பிருந்தாவனத்துல பிருந்தாவனம் சபதி நந்தன துல்லியமாசீத்துன்ற ரீதியில, பிருந்தாவனம்ன்றது ஒரு முக்காடு, அந்த முக்காட தன் திருவடிகள்னால வைத்து அதை மொத்தத்தையும் நல்ல புல் போத்திய காடா மாத்தினது கிருஷ்ணருடைய திருவடிதான். அப்படிப்பட்ட இடத்துல பெருமாள் உல்லாசமா குழல் உதிந்து இந்த மாடுகளை எல்லாம் மேய்ச்சிட்டு போய், அந்த நேரத்துல கோபிகைகளால பெருமாளை பார்க்க முடியாது. ஏன்னா ஆத்துல காரியம் நிறைய இருக்கும், கோபிகைகள் இல்லம் தோறும் வந்து தயிர் கடையறதும் கார்த்தால வெண்ணெய் எல்லாம் எடுக்கிறதும் அதை கொண்டு போய் விற்கிறதும் அதவா எப்படி விற்கிறான்னு சொல்றதே ஒரு அழகு. அதாவது அவா அந்த கோபிகைகள்லாம் கொண்டு போய் இந்த பாலையும் தயிரையும் மோரையும் வெள்ளையும் விற்கும் பொழுது எப்படி விற்கிறான்னா அவளுக்கு திடீர்னு மறதியே கூட வந்துருமா, பெருமாளுடைய முகம் ஞாபகம் வருமா. முகம் ஞாபகம் வந்த உடனே என்ன ஆகும் அப்படின்னா, விக்ரேது காமா கில கோப கன்யா முராரி பாதார்பித சித்த விருத்தி தத்யாதிகம் மோகவசாதவோச்சது கோவிந்த தாமோதர மாதவேதி. என்ன கூப்பிட்டு விற்கணும், தயிர் வாங்கலையோ தயிர், பால் வாங்கலையோ பால், இல்லைன்னா வெண்ணெய் வாங்கலையோ வெண்ணெய் தானே கூப்பிடணும். கையில் அதான வஸ்து என்ன வச்சுருந்துருக்கான், பழக்காரன் பழம் வச்சுருந்துருப்பான், தயிர் பால் வெண்ணெயெல்லாம் விற்கிறவாங்கன்னு சொல்லணும், தயிர் பால் வெண்ணெய்னு சொல்லி தானே விற்கணும். அவளுக்கு கிருஷ்ணன் மேல அந்த சித்தம் போயிடுறது, அந்த மனசானது கிருஷ்ணனிடம் செல்றது. அதனால்தான் ஆழ்வார் வந்து மனசை கூட்டு உபதேசம் பண்ணார். மனசு வந்து சஞ்சலமிகு மனக்கிருஷ்ணன்னு அர்ஜுனன் சொன்னா சஞ்சலம் அடையக்கூடிய மனசு. அந்த மனசு இவர்களுக்கு என்றைக்கும் சஞ்சலமே அடையாத பகவத் ஸ்மரணையாவே இருந்தது அந்த கோபிகைகளுக்கு. எப்ப விற்கும் போது கூட ஒரு தங்களுக்கு காரியம் ஒன்று இருந்ததுன்னா, சில பேர்லாம் பார்த்தேன்னா ஒரு காரியத்துல முடிவிட்டா அவளுக்கு ராத்தூக்கம் தெரியாது, சாப்பாடு தெரியாது, ஆத்துல யார் வரா யார் போறா என்ன நடக்கிறது ஒன்றும் தெரியாது, பகல் தெரியாது ரா தெரியாது, இப்படியே டே அண்ட் நைட்டா ஒர்க் பண்ணிட்டே இருப்பான். அப்ப அப்படி இருக்கிறவா மத்தியில இந்த கோபிகைகள் எப்படின்னா அவர்களுக்கு பகல் தெரியாது ரா தெரியாதுன்றதை விட விக்கிற வஸ்துவே மறந்து போயிட்டான். என்ன சொல்றா அப்படின்னா, தத்யாதிகம் மோகவசாதவோ சத்து, மோகிச்சு போயிட்டாளாம் திடீர்னு கிருஷ்ணனுடைய ஞாபகம் வந்த உடனே. என்ன வித்தா அப்படின்னா, கோவிந்த தாமோதர மாதவேதி, கோவிந்தன வாங்கலையோ தாமோதரன வாங்கலையோ மாதவன வாங்கலையோன்னு விக்க ஆரம்பிச்சுட்டாளாம். எவ்வளவு அழகான ஸ்லோகம் பாருங்களேன், ஒரு ஸ்லோகத்துல கூட பெருமாளுடைய நாமாவளி வருது, அதே நேரத்துல அவர்களுக்கு பெருமாள் கிட்டேயே மனசு செல்றது. விக்ரேது காமாக்கில கோபகன்யா, விக்ரேது அதாவது விக்கிறதுக்காக போனவ, விக்கிறதுக்காக போனவ பெருமாளுடைய திருவடிகள்ல மோகிச்சு போயிட்டான். பெருமாளுடைய அழகான அந்த சந்திரனை போல இருக்கக்கூடிய பெருமாளுடைய முகத்தை சொல்லும் பொழுது எப்படி சொல்றா அப்படின்னா, தாராதிப நிபானனஹா, சந்திரனை போல முகமா, அவனுக்கு ராமச்சந்திரன் திருடாமோ அப்படி இருக்கக்கூடியவனுடைய முகம் எவ்வளவு அழகா இருக்கும். அந்த முகத்தை சொல்லி சொல்றா, அப்படி இப்படி எங்களுக்கு எப்படி போறது அப்படின்னா, த்ருட்டிர் யுகாயத்தை, ஒவ்வொரு நேரமும் நம்ம பார்க்கறது ஒரு ஒரு யுகம் மாதிரி இருக்கு அப்படின்னு. இப்ப நமக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் நேர்ந்ததுன்னா கஷ்டத்திலேருந்து நாம மீண்டு திருப்பி அந்த சுகத்தை அடையிற வரைக்கும் சொல்லுவா இல்லையா, எனக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு யுகமா போச்சு அப்படின்வா. இவர்களுக்கு அப்படி என்ன அப்படின்னா, பெருமாளை பார்க்க முடியலன்ற கஷ்டம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு யுகமா போகுது. இவளுக்கு அவ்வளவு நாள் கூட கிடையாது, பால் பொழுதுதான், சாயங்காலம் கிருஷ்ணன் வந்துருவேன், கிருஷ்ணர் வரதியா அழகா எல்லாரும் எப்படி நின்று வேடிக்கை பார்ப்பானா, கிருஷ்ணர் பெருமாள் இருந்து இந்த மாடுகளை எல்லாம் வச்சுட்டு பின்னாடிதான் வருவேன், கடைசியா தான் பெருமாள் சேவைக்கு வருவேன். இப்போ இப்ப கூட மாடுகள்னா ஆச்சாரியர்கள்னு ஏற்கனவே சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். அதனால கோஷ்டி எல்லாம் முன்னாடி வரும், பெருமாள் பின்னாடி தானே வர. இப்ப அத போல எல்லாரும் கோஷ்டியா வந்து பஜனைகள் பண்ணிட்டு வருது, பெருமாளை வந்து பெருமாளுக்கு திவ்ய பிரபந்தங்கள் சேவிச்சுன்னு வருது, ஒவ்வொரு காரியம் அப்படியே பண்ணிட்டே வரா பாருங்க. அப்படி பண்ணிட்டே வரும்போது கடைசியில தான் பெருமாள் இருக்கும். இதெல்லாம் கேட்டு ரசிச்சுட்டே தான், ரசிக்காள் எப்பவுமே பின்னாடி தான் இருப்பான், ஏன்னா அப்பதான் அந்த விஷயம் வந்து அவளுக்கு ரசிப்புக்கு உட்படும். அப்ப ரசிப்புக்கு உட்பட்ட மாதிரி பெருமாள் இந்த கறவைகளுக்கு பின்னாடி வருவார், இந்த மாடுகளுக்கு பின்னாடி தான் வருவார். அதை பார்க்கறதுக்கு எல்லாரும் என்னவோ தெருவில் ஏதோ வான வேடிக்கை நடக்கிற மாதிரி, நம்ம ஏதாவது திடீர்னு ஏதாவது ஒன்று நடந்தா போய் வாசல்ல நின்று வேடிக்கை பார்க்கறோம், இந்த வெள்ளமெல்லாம் வந்தது அப்பெல்லாம் போய் வாசல்ல தண்ணியெல்லாம் ஓடித்த நம்மளா நின்று வேடிக்கை பார்க்கணும். இதெல்லாம் நடந்ததே இல்லையா, நடக்காத ஒன்று நடந்தா தானே வேடிக்கை பார்க்கணும். இந்த கோபிகைகள் எதுக்கு வேடி பாக்குறா அப்படி, நித்தியம் நடக்கிறது தான், நித்தியம் பெருமாள் போற நித்தியம் வர, தினமும் வேடிக்கை பார்ப்பான். ஆனா பெருமாளை சேவிக்கிறதா எவ்வளவு ஆனந்தம் தெரியுமா, அததான் சொல்றா யுகாயத்து. இவருக்கு ஒவ்வொரு நாளும் ஒரு பகனும் ஒரு ஒரு யுகமா போறது, அன்னி காரணம் கார்த்தால ஒரு கார்த்தாலன்றது எங்களுக்கு அப்படியே ஒரு பெரிய யுகமே போற மாதிரி. ஏன் அப்படின்னா, ஆறாவமுத மனையாந்தன் அமுதவாயி ஊரிய அப்படின்ற ரீதியில உம்முடைய திருமுகம் இருக்கே, அவ்வளவு அழகான ஒரு முகம், அந்த முகத்தை பார்க்காம நாங்க எப்படிதான் இருக்கோம் அப்படின்றா. இப்ப உடனே பிரம்மாவை திருட்ட ஆரம்பிக்கிறா. அடுத்தது பிரம்மனுக்கு புத்தியே இல்லை. ஏன் அப்படின்னா, அதாவது நீ சஞ்சரிக்கிற காலம் பகல் வேலை, பகல் வேலையா இருக்கு, நீ பசுக்களை எல்லாம் மேய்ச்சின் போற, நாங்களும் காத்தாலெல்லாம் எங்களுக்கு ஆத்து காரியங்கள்லாம் இருக்கு, எங்களால உன்னை பார்க்க முடிய மாட்டேன்றது. அதே நேரத்துல உம்மால வந்து உம்முடைய மனசுல இந்த மாதிரி வந்து உம்முடைய நினைவுகள்லாம் வந்து எங்களை வந்து ரொம்ப கஷ்டப்படுத்திட்டே இருக்கு. அதே நேரத்தில் எங்களால் வீட்டு வேலையும் ஒழுங்காக செய்ய முடியல. இப்போ வந்து என்னவா இருக்கு, ராத்திரியா இருக்கு, எல்லாருக்கும் ஆனந்தம் தர மாதிரி நீர் வந்து எல்லாருக்கும் ஆனந்தத்தை கொடுக்குற மாதிரி நின்று சேவை சாதிப்பீர்னு பார்த்தா நீர் ஒழிஞ்சு விளையாடி நிற்கு, இதெல்லாம் நியாயமா இருக்கா அப்படின்னு கேட்குறேன். அதே நேரத்தில் கண்களை சிமிட்டி சிமிட்டி பார்க்கறதுனால ஒரு நிமிஷம் பார்க்க முடியாம போறது இல்லையோ, ஒரு ஒரு கண் சிமிட்டுற நேரத்தில் பெருமாளை பார்க்க முடியாதோ இல்லையோ, அப்படி பார்க்க முடியலன்னு வருத்தப்படுறான். எங்க ஆச்சாரியன் சொல்லுவ, இந்த உடம்பு இருக்கோ இல்லையோ, இந்த சரீரம் இருக்கிறதுனால பெருமாளை சேவிக்கிறதுன்றது கொஞ்சம் தடபடுறது. என்னதான் வரதராஜ பெருமாளே இருக்கட்டும், சீனிவாச பெருமாளே இருக்கட்டும், ரங்கநாத பெருமாளே இருக்கட்டும், கிருஷ்ணனே இருக்கட்டும், பிருந்தாவனத்துல அயோத்தியில இப்ப ராமர் வந்து புதுசா அழகா ராம்லல்லாவுடைய திருக்கோவில் அழகா திறந்த ஒரு நன்னாள்ல அடியன் இப்ப இந்த உபன்யாசத்தை பண்ணிட்டு இருக்கேன். இந்த நாளா கூட இருக்கட்டும், இந்த நாள்ல போய் பெருமாளை சேவிச்சா கூட நமக்கு ஒரு மணி நேரம் சேவிக்கலாம், ரெண்டு மணி நேரம் சேவிக்கலாம், மூணு மணி நேரம் சேவிக்கலாம், அப்புறம் கால் வலிக்க ஆரம்பிச்சிடும். அப்ப இந்த உடம்பு வந்து உபதிரவம் தான், ஆத்மா சேவிக்கணும்னு தான் நினைக்கிறது, ஆனா உடம்பு ஒத்துழைக்காம இருக்கு. அதனாலதான் இந்த உடம்பு எப்படிப்பட்டதுன்னா அழுக்கான உடம்புன்னு ஆழ்வார் சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, பகவானுடைய சேவைக்கு ஓரளவு தான் உபயோகப்படுறதே தவிர, ஸ்ரீவைகுண்டத்துல கருடன் அனந்தன் விஸ்வசேனர் அதே நேரத்தில் அங்க இருக்கிறவா கைங்கரியம் பண்ணா அவர்களுக்கு களைப்பு ஏற்படாது, கிழத்தனம் ஏற்படாது. கிழத்தனம் ஏற்படுறது டெய்லி தேயறது உடம்பு, அதாவது பசிக்கிறது, தாகம் எடுக்கிறது, தேயறது, இந்த மாதிரி சுகம் இல்லாத துக்கம் ஏற்படுறது, இதெல்லாம் ஆத்மாவுக்கு கிடையவே கிடையாது. ஆத்மாவுக்கு எட்டு இயற்கையான குணங்கள் உண்டு, அதுக்கு கிழத்தனம் கிடையாது, பசி கிடையாது, தாகம் தரையாது, சோகம் கிடையாது, அதே நேரத்துல அது நினைச்சதெல்லாம் செய்ய முடியும். இப்படி அதனோட குணங்கள் என்னைக்குமே ரொம்ப அழகான குணங்கள். ஆனா அந்த குணங்கள்லாம் இங்க ஒண்ணு தெரியல, சுருக்கி அப்படி வச்சிருக்கு. அதாவது ஒரு விளக்கு இருக்கு, விளக்க நாம அப்படி அழகா ஒரு கூடையை போட்டு மூடி வச்சா என்ன ஆகும், விளக்கனோட பிரகாசம் எங்கேயுமே பரவாது. அத போல நம்ம ஆத்மால இந்த எட்டு குணங்கள் இப்ப கூட இருக்கு, ஆனா நம்ம சரீரம் இதெல்லாம் தடுத்து ஒரு போர்வைய மாதிரி மறைச்சு நிறுத்தி தான். அப்ப இவர்கள்லாம் இதை நினைச்சு வருத்தப்படுறா, இப்படி இருக்கிற எவ்வருமான ஞான கண் கொண்டு பார்ப்பவர்களுக்கு இலக்கார கண்ணபிரான் எங்களுக்கு ஊன கண்ணுக்கு கிட்டும்படி இருந்தாலும் இமை கொற்றா மாதிரியான ஒரு சமயம் எங்களுக்கு வந்துருச்சு அப்படின்ற. இமை கொட்டுறதுனா என்ன, ஒரு செகண்ட் கண்ணனை பார்த்தா ஒரு செகண்ட் கண்ணு மூடுறதோ இல்லையோ, இமை கொட்டுறது. அந்த இமை கொட்டுறது வச்ச அந்த நிச்சயமா அந்த பிரம்மா இருக்காரு, அந்த பிரம்மாவுக்கு வந்து நிச்சயமா வந்து இந்த விஷயம் புரியல, எங்களுடைய கஷ்டமும் புரியல அவருக்கு அப்படின்னு சொல்லி அவரை திட்ட ஆரம்பிக்கிறார். அப்ப பெருமாளுடைய முகமும் பெருமாளுடைய குட்டில குந்தலம், குட்டில குந்தலம்னா பெருமாளுடைய கேச பாசங்கள் எவ்வளவு அழகா இருக்கு அப்படின்னா, அதாவது பெருமாளுடைய அழகான முகத்தையும் வர்ணிக்கிறார், பெருமாளுடைய அழகான சுருள் சுருளா இருக்கக்கூடிய பெருமாளுடைய கேசத்தையும் வர்ணிக்கிறார். அது எப்படி இருக்கு அப்படின்னா, சுற்றும் ஒளிவட்டம் சூழ்ந்து சோதி பறந்த, சுற்றும் ஒளிவட்டம் சூழ்ந்து சோதி பறந்து எல்லா இடத்துலையும் அப்படியே ஜோதி பரவரா மாதிரி அழகா இருக்கக்கூடிய ஒரு திருமுக மண்டலம். அதுவும் எப்படி இருக்கு அப்படின்னா, பெருமாளுடைய முகமானது அப்படின்னா கோளிழை தாமரையும் கொடியும் பவளமும் வில்லும், கோளிழை தன் உத்தமும் தளிரும் குளிர்வான் பிறையும், கோளிழையாவுடைய கொழுஞ்சோதி வட்டங்கொல் கண்ணன் கோளிழை வான்முகமாய கொடியேனுயிர் கொள்கின்றது. திருவாயுதியில ஆழ்வார் சாய்க்கிற அழகா இருக்கக்கூடிய பெருமாளுடைய திருமுகமா, பெருமாளுடைய திருமுகம் என்ன, பெருமாளுடைய அதிலிருந்து வரக்கூடிய ஆபரணங்கள் என்ன, பெருமாளுடைய ஒவ்வொரு விஷயத்தையும் அழகான புருவங்கள், வில்லுனா புருவம்னு அர்த்தம், வில் போல அப்படின்வா. அப்ப வில்லா இருக்கக்கூடிய புருவங்கள் என்ன, அதே நேரத்துல அழகா இருக்கக்கூடிய ஆபரணங்கள் என்ன, தளிர்னா இரண்டு காதுகள் என்ன, அதே நேரத்துல சந்திரனை போல இருக்கக்கூடிய பெருமாளுடைய அழகான நெத்தி, ஒரு அஷ்டமி சந்திரன் எப்பவுமே அஷ்டமி சந்திரன் நல்லா பழக மாதிரி நெத்தி அழகா இருக்கும், அவ்வளவு அழகா இருக்கும். இதெல்லாம் சேர்ந்த இந்த அழக மிகுந்த காந்தி ஜோதி ஸ்வரூபமா பெருமாள் இருக்க, அந்த சோதி வடிவமா இருக்கக்கூடிய கண்ணனுடைய அழக வர்ணிக்கிற நம்மாழ்வார். அப்ப வர்ணிக்கும் போது சொல்ற, கண்ணன் கோளிழை வான்முகமாய் கொடியேனுயிர் கொள்கின்றது, இப்படி என்னுடைய கொடிய பிராணனையே அபகரிக்கிற மாதிரி கண்ணனுடைய தேஜஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி அழகா வர்ணிக்கிறார் ஆழ்வார். அப்ப அப்படி இருக்கக்கூடிய திருமுகம் சுவாமி தேசிகன் சொல்லும்பொழுது என்ன சொல்ற, மால்ய இரந்த ஸ்திர பரிமளைர வல்லபா ஸ்பர்ஷமான்யை குப்பியச்சோளி வச்சன குட்டிலை குந்தலை சிருஷ்டமூலே ரத்னாபீட த்யுதிஷபலிதே ரங்கபர்த்து கிரீட்டே. ரங்கநாதனுடைய அழகான கிரீட்டங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னா, பின்னாடி அழகா ஸ்ரீதேவியும் பூமி தேவியும் உட்கார்ந்து பின்னல் போட்டு வச்சிருக்கானா, அழகா பின்னல் சூடி பூச்சூடி வச்சிருக்கானா பெருமாளுக்கு. அழகா காத்தால யசோத பூச்சூடுவா, பெருமாளை கூட்டு கூட்டு பூச்சூடுவா, பூச்சூட்ட செண்பக மல்லிகையோடு செங்கழனியில் இருவாட்சி எண்பகர் பூ கொண்டே நிலுவை சுத்தவா வென்று பண்பகர் கொண்டானே ஆய்ச்சி மகந்துரை செய்தி இம்மாலையில் கூட்டு கூட்டு பூச்சூடுவா. அத போல இங்க எப்படி பூச்சூட்டல் நடக்குது அப்படின்னா, மகாலட்சுமி தாயாரும் பூமிதேவி தாயாரும் நீலாதேவி தாயாரும் அழகான பெருமாளினுடைய அந்த பெருமாளுக்கு அழகா அந்த மீதி இருக்கிற அந்த முடியில அழகா வந்து ஒரு ஒரு கொண்டையை மாதிரி போடுறான். அழகா இருக்கும் பெருமாள் கோடாதி கொண்டைன்னு சேவிக்கலாம். நீங்க கோடாதியை போல கோடரி எப்படி இருக்குமோ அதை போல ஒரு கொண்டையை போட்டு பெருமாள் வரதராஜன் சேவிச்சிருந்தான். அந்த மாதிரி அழகான பெருமாளுடைய பேச பாஷம். இந்த குந்தலம் எப்படி இருக்குன்னு சொல்லும்போது சொல்றேன், சோழ நாட்டு பெண்கள் வந்து ஒரு பிரணயத்தினால, பிரணய கழகம்னா ஊடல்னு சொல்றாள் இல்லையா தமிழ்ல, அதாவது அன்புனால இவர்களுக்கு ஏதோ ஒரு கோபம் ஏற்பட்டு ஏதாவது ஒரு திட்டும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா அது வந்து ஒரு சின்ன சண்டை மாதிரி மாறும். அதை மாறும்போது அவர்கள் திட்டினா எவ்வளவு அழகா இருக்கும் தெரியுமா, திட்டினா சில பேர் திட்டினா ரொம்ப நமக்கு மனசே வலிக்கிற மாதிரி அப்படியான திட்டு இல்லை இவர்களுடைய திட்டு. திட்ட பெருமாள் ரசிச்சு ரசிச்சு கேட்கறா, எவ்வளவு அழகா சொல்றா வர இவெல்லாம், இவெல்லாம் திட்டுறது கூட அழகா இருக்கே அப்படின்னு சோழ நாட்டு பெண்களை சொன்னார். மற்ற நாட்டு பெண்கள் திட்டினா மேபி அப்படி இருக்காதோன்னு, அதனாலதான் வந்து சோழ நாட்டு பெண்கள் திட்டினா குப்பியச்சோழி வச்சனக்குட்டிலேயே குந்தலை கேர்லி ஹேர்ன்றது, சில பேருக்கு கேர்லி ஹேர் இருக்கும் பாக்கிறதுக்கு அவ்வளவு சௌகரியமா இருக்காது. ஆனா பெருமாளுடைய கேர்லி ஹேர் அவனுக்கு கேசவன் திருநாமத்தையும் கொடுத்து, கேசவன்னா கேசம் அழகான சுருண்ட கூந்தல்களை படைத்தவன், அழகா அது இருக்கான், அது மேல அழகா கிரீட்டம் இருக்கிறதுனால அது அழகா தெரியுதுதான், பின்பக்கமும் அழகா முடிஞ்சிருக்கும். இப்படி அழகான ஒரு திருமேனியை பார்த்துட்டு சொல்றா. அதே நேரத்துல இந்த திருமுடியை எப்படி இருக்குன்னு சுவாமி தேசியம் சொல்லும்பொழுது ரொம்ப அழகா பரமத சோபாங்க சொல்ற, கதிராயிரமிரவி கலந்தெரித்தாலொத்தான் எதிரில் பெருமை ராமனை அப்படின்ற பாசுரத்தை, இது வந்து குலசேகராழ்வார் பாசுரம். ஆனா பரமபதத்துல நாம எப்படிப்பட்ட பெருமாளை பார்ப்போம்னா, கதிர் ஆயிரம் இரவி கலந்து எரித்தாலொத்த நிழ்முடியன், பெருமாளுடைய அழகான திருமுடி எவ்வளவு அழகா இருக்கு அப்படின்றத சொல்லும்போது சொல்ற பெரியாழ்வார் திருமுடியிலிருந்து. இது பெரியாழ்வாருடைய கிருதி. ஆயிரம் கிரணங்களுடைய சூரியன் சேர்ந்து பிரகாசிச்சா எவ்வளவு அழகா இருக்கும். ஒரு ஆயிரம் சூரியன், ஒரு சூரியனே நம்மளால பார்க்க முடியல, ஆயிரம் சூரியன் பிரகாசிச்சா எப்படி இருக்குமோ அத போல ஒரு அழகான முடிச்சோதி ஆயுனது முகச்சோதி மலர்ந்ததுவோ. பெருமாளே உன்னுடைய திருமுடியினாலதான் உன்னுடைய அழகா இருக்கக்கூடிய உன்னுடைய முகம் அழகா பளிச்சுன்னு தெரியறதா, சில பேருக்கு முகம் ரொம்ப பளிச்சுன்னு தெரியும். இன்னைக்கு என்ன நன்னா ஏதோ வந்து அவளுக்கு ஏதாவது பிடிச்ச விஷயம் நடந்துட்டு அவளுக்கு அப்படியே பிரைட்னஸ் அப்படியே தாளா தெரியும். அந்த மாதிரி இல்ல பெருமாளுக்கு எப்படின்னா எப்பொழுதும் அழகான பிரகாசிக்கக்கூடிய முகமா. அதனாலதான் குட்டில குந்தலத்தையும் வர்ணிச்சா ஸ்ரீமுகஞ்ச முகம் அப்படின்னுன்றதையும் வர்ணிச்சா. ஸ்ரீமுகஞ்சது ஸ்ரீமுகமானது எப்படி அப்படின்னா பிராட்டியோட கூடிய முகம். அதாவது பிராட்டியினால சொல்லும்பொழுது பிரபாவான் சீதையா தேவியா பரம வியோம பாஸ்கரஹான்னு எப்படி ராமனை சொல்றோமோ, ராமன் எப்படிப்பட்டவன் சூரியன் போன்றவன், தாயார் மகாலட்சுமி தாயாரான சீதை எப்படிப்பட்டவள் அந்த சூரியனில் இருக்கும் ஒளி போன்றவள்னு சொல்றோம். ஒளிய வச்சே எல்லா இடத்துலயும் மகாலட்சுமி தாயார சொல்ற மாதிரி கிருஷ்ணனுடைய முகத்துல இருக்கிற ஒளி எப்படி இருக்கு, திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன் திகழும் அருக்கன் அணிநிறமும் கண்டேன் சிறு கிளரும் புனோழி கண்டேன் புலியங்கம் கை கண்டேன். இப்படி திருக்கண்டேன்னு மகாலட்சுமி தாயார பார்க்கக்கூடிய அந்த முகத்தை பார்த்தாராம். மகாலட்சுமினால ஜஜ்வல்யமா இருக்கக்கூடிய அந்த திருமுகம் ஸ்ரீமுகஞ்சதே மகாலட்சுமி தாயார்னால இன்னும் நன்னா. ஏன்னா பெருமாள் நீருண்ட மேகம் போல இருப்பார்னு ஏற்கனவே சொன்னேன். அதாவது ஒன்னு நீலமணி மரகத மணி தடத்தில இயன்ற ரீதியில ஒரு பெரிய மரகத மலையே இருக்க மாதிரி இருப்பார். அந்த மரகத மலை பிரகாசிக்கணும்னா அதுக்கு ஏதாவது நல்ல சூரியனை போல ஒரு லைட் வேணும் போலயும், அந்த பிரகாசிக்க செய்யறது எது அப்படின்னா நன்னா ஏற்கனவே பெருமாள் நல்லா பிரகாசிக்கிறது, இன்னும் நன்னா எல்லாருக்கும் தெரியற மாதிரி பண்றது யாரு அப்படின்னா ஸ்ரீமுகஞ்சதே மகாலட்சுமி தாய். இதை எங்களால பார்க்காம இருக்கிறது பிரம்மன் எங்களுக்கு இந்த மாதிரி பண்ண எங்க இமைய கொட்ட வச்சுட்டானே, இப்படி கண்ணனை எங்களால சேவிக்க முடியலேன்னு நினைச்சு வருத்தப்படுறா. அடுத்த ஸ்லோகத்தை சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.